கண்மணியேராத எனும் காதலியே நான் விரும்பும் பெண்மணியே ஆடை கட்டும் பைங்கிலியே கண்ணன் வந்தான் பாட்டிசைக்க கவலைகளை விட்டுவிடு காற்சதங்கை சத்தமிட மேடையிலே வட்டமிடு கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக் கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி நெஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி வஞ்சிக் கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பிரிந்த மீனை போல் துடித்தேன் கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக் கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி தாமரை பாதங்கள் நடைதான் பயில கத்தும் கடல் நீரலை போல் இங்கு குழந்தான் நெய்ய இல்லை என யாவரும் கூறிடும் இடைதான் ஒடிய இன்பம் என என் விழி பார்த்தது இமைதான் பிரிய காற்சதங்கை பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி காற்சதங்கை பாடுதடி நாள் வரத்தான் வாடுதடி முன்னம் பல ஜென்மம் வழியே உண்டானது உன்முறவே இன்னும் என்னை தொட்டு தொடர்ந்தே பந்தாடுது உன் நினைவே உயிர் வாடும் பெண்ணா வாவா கண்ணா கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக் கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி நெஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி மஞ்சிக் கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பிரிந்த மீனை போல் துடித்தேன் கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக் கடல் வண்ணனடி உள்ளங்கவர் கல்வனடி சந்தம் தரும் ஆடலும் பாடலும் சுகமாய் மலரும் சுட்டும் விழிப்பார்வையில் ஆயிரம் நிலவாய் பொழியும் அங்கம் ஒரு ஆறிலை போலிங்கு நடனம் புரியும் அன்பே என மாதவன் தோல் தொட நெடுநாள் உருகும் காத்திருப்பான் கையணைக்க காதலியாள் மெய்யணைக்க காத்திருப்பான் கையணைக்க காதலியாள் மெய்யணைக்க கண்ணன் மனம் அந்த புறமே வந்தாடிடும் முத்துச்சரமே அச்சம் விடும் பச்சை கிளியே அவர்தால் தினம் நத்தும் கனியே நாளும் ஓதும் காதல் வேதம் கங்கைக்கரை மன்னனடி கண்ணன் மலர் கண்ணனடி வங்கக்கடல் வண்ணனடி உள்ளம் கவர் கல்வனடி நெஞ்சில் எழுமலைகளிலே நீச்சல் இடும் இளைஞனடி வஞ்சிக் கொடி மடியினிலே மஞ்சம் இடும் தலைவனடி உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பிரிந்த நீரை போல் துடித்தேன் உள்ளத்தை எடுத்தேன் உன் கையில் கொடுத்தேன் வெள்ளத்தை பிரிந்த நீரை போல் துடித்தேன்